தந்தையா. ஓ பந்தையா, ஓ பந்தையா, ஓ பந்தையா, ஓ பந்தையா, தெரி மஞ்சிலே ஹுயி கும்ஷுதா, ஃபிர் பி ராஸ்தா ஹை தேரா மெஹர்மா, ஓ மீரே கார்வா. था मेरा घर, उसे किसकी लगी फिर नजर.